கண்கள் மயங்கி கொஞ்சம் படுத்த கனவில் ஒரு சத்தம். நேற்று பார்த்தேன் நிலா முகம், தோற்று போனேன் ஏதோ சுகம். ஏதென்றால் பெண்ணே இது காதலான சுகம். ஏதென்றால் பெண்ணே இது காதலானடி,